நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே, நின்ற சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் ஓரோ இனங்களே பாடுவார் நீ தீர்த்த மண் வீணையார். நீ என் சர்க்க சௌந்தர்யமே. நிகலாவண்யமே நின்று தேவாலயம் பூமானவும் தாழை பூமியும் ஸ்நேகலாவண்யமே நின்று தேவாலயம் கோபுரம் நீளே ஆயிரம் தீபம் உருகி உருகி மெழுகு திரிகள் சார்த்தும் மதுர மொழிகள் கிளிகள் அதனை வாழ்த்தும் மெல்லே ஞானும் கூட பாடும். நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே. தேவபாதங்களில் பலி பூஜைக்கு இவர் பூக்களாயெங்கிலோ தாலங்களில் தேவபாதங்களில் பலி பூஜைக்கு இவர் பூக்களாயெங்கிலோ பூகளாக ஆயிரம் ஜென்மம் இனிய துகின கணிக காத்தி தொழுது தொழுது தரள மீறிகள் சிம்மி பூவின் ஜீவன் தேடும் ஸ்நேகம் நீ. நீ என் சர்க்க சௌந்தர்யமே, நீ என் சத்ய சங்கீதமே, நின்றே சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் ஓரோ இனங்களில் பாடுவான். நீ தீர்த்த மண் வீணையா, நீ என் சர்க்க சௌந்தர்யமே.